மனசு துடிக்குது உன்ன பாக்கிக்குள்ள ஜீவனை யாருதடு அடி யாருதடு மனசு துடிக்குது உன்ன பாக்கிக்குள்ள ஜீவனை யாருதடு அடி யாருதடு எனக்கு தெரியாம வந்த ஒண்ணு தெரியாம நின்ன நல்ல பையனாண்டி புள்ள நல்ல பையன கெடுக்க பார்த்த பிரேக்ஃபாஸ்ட் பெட் கொடுக்காம போற லைட் அணைச்சிட்ட மணி புள்ள துடிக்குது உன்ன பாக்கிக்குள்ள ஜீவனை யாருதடு அடி யாருதடு just making it rain like the kadal male unnidam sollum vare or mura etti paakum endan kanavule unnoda kadalale engitta sikkuma nee pogum paadai thadi yemanam nikkuma hey one time you could and you you pop sendi enna thirumbi konja nee ipa paarendi kadal butterfly jangooda tha parakudhi nee sammadicha unakaga valavendi yevalka full arakka katti parakudhi we கண்ணாடி போட்டாலும் கண்ணு ரெண்டும் கூசுதே கனவுல வந்த பொண்ணுதான் மனசுதான் துடிக்க Yeah.